எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இங்க சத்தத்தை காணல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமேன். இன்னைக்கு நாங்க ஆண்டவர்ட மத்தியிலும் வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். நான் இந்த ஆராதனை ஆயத்தப்படுறது டைம்ல வந்து ஆண்டவர் என்னோட ஒரு வார்த்தை ஒன்று பேசினார். அதாவது செஃபானியா 3:17. நான் தமிழ ஒருக்க வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பர். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவர். தொச்சிலும் நான் ஒருக்க வாசிக்கிறேன். Der Herr, euer Gott, ist in eurer Mitte. Er ist stark, hilft euch. Von ganzem Herzen freut er sich über euch. Weil er euch liebt, redet er nicht länger über eure Schuld. Ja, er jubelt, wenn er an euch denkt. அது தமிழ வேத பதியில் வாசிக்குமெண்டா அது 100 அசோ ட்ரான்ஸ்லேட் பண்ண வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தோச்சில் என்ன எழுதிருக்குதுண்டா, ஆண்டவர் உங்களை என்ன மத்தியில் இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அவர் மனசோட உங்களை பற்றி சந்தோஷமாக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நீங்கள் நாங்கள் செய்த பாவங்கள் அவர் என்றைக்குமே நினைவு வைக்க இல்லாமல் எல்லாம் மறந்து அவர் வந்து எங்களோட வந்து சேர்ந்து துதிக்க சந்தோஷமாக இருக்கிறார். அது அந்த வசனம் நாங்கள் மைண்டில் வச்சுக்கொண்டு இந்த ஆராதனைக்குள்ள நாங்கள் கடந்து செல்வோம்.

Yeah. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நீர் ஒருவர் ஆண்டவரே சப்பா. எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் மேசப்பா எங்களுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் தாரும் நீர் ஒருவர் ஆண்டவரே சப்பா. நாங்கள் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது சப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மேசப்பா. எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சப்பா. நன்றி நன்றி நன்றி உமக்கு கூடா கோடி நன்றி சப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி சப்பா. எங்கள் மத்தியிலே ரசிவாடு கொண்டிருக்கிறபடியால் உம்முடைய மகா கிருபை ஆண்டவரே உம்முடைய சகல அபிஷேகம் எங்கள் மேல் ஒன்றும் ஆண்டவரே சப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால Thank you. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலங்களை நிரப்பும் கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினாலங்களை கழுவும் ஆண்டவரே சப்பா. சப்பா நீர் எங்களுக்காக மரித்தீரே சப்பா, எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, ஆனால் எங்களுக்காக நீர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் ஆண்டவரே? உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமே சப்பா. உமைக்கே துதி சப்பா, உமைக்கே கனம், உமைக்கே புகழ் சப்பா. நீரே உமை நாங்கள் ஆராதிக்கின்றோம் சப்பா, உமை நாங்கள் நேசிக்கிறோம் சப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே, எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரே, உமக்கு கூடா கோடி நன்றி சப்பா, உமக்கு கூடா கோடி நன்றி சா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் உற்றும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் உற்றும். Oh. கர்த்தர் மேலான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறது எத்தனை இன்பமாக இருக்கிறது. ஹலேலூயா. நம்மளை ஆசீர்வதித்து நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் மலேசியாலேருந்து நாங்கள் இங்கே ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலையில் உங்கள் இடத்தில் தேவனோட வார்த்தையை பேச கர்த்தர் வழிகளை திறந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சபை ஊழியக்காருக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் குடும்பத்தை நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த பாஸ்டர் இருக்கார். எங்களுக்கு கொடுத்த இந்த அழைப்புக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். நானும் என் மகனும் மனைவியும் வந்திருக்கிறோம் இங்கே ஊழியம் செய்ய. அது மட்டுமல்ல, எங்களை அழைத்து கொண்டு வந்த பாச எந்தனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம் தேவனோட வார்த்தைக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவோம். நம் உள்ளத்தை திறந்து இந்த காலை வேலையில் நம் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்ததை மனிதனை பார்க்கல, கர்த்தரை பார்க்க. ஹல்லேலூயா. நம் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது எனக்கு வரும் ஒத்தாசை பருவதும் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த தேவன், அவர் யெகோவா எலோஹிம் என்று சொல்லப்பட்ட தேவன், நம் சகல தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். மனிதன் வெளித்தோட்டத்தை காண்கிறார், ஆனால் தேவனோ நம் உள்ளத்தை காண்கிறார். இன்றைக்கு என்ன நிலையில் நம்ம வந்திருக்கோம் என்று அவர் அறிந்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் சங்கீதம் 85:6 ஒருவர் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 85:6 உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இங்க பார்க்கிறோம், இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறத பத்தி நான் பேச விருப்பவன். ஆங்கிலத்தில் சொல்றாங்க, ரிவைவ் அஸ், எங்களை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே, எங்களை திருப்பி எழுப்பும் ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிற காரியத்திலிருந்து எங்களை தட்டி எழுப்பும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம் இந்த காலை வேலையில் 2 Kings 17:16 நல்ல கவனிங்கள். இந்த காரியத்தில் நம்மளோட வாழ்க்கையும் இப்படி தான் இருந்திருக்கிறது. எப்படி ஆண்டவர் நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ சபைக்கு வந்து நான் ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனை ஆராதித்தேன் துதித்தேன் என்று சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டைலில் நம்ம தேவனை ஆராதித்து நம்ம போகிறது, நம்ம நினைப்போம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று. தேவனோட வசனத்தின் பிரகாரமாக நாம் செய்யும் போது தான் தேவனோட ஆசீர்வாதம் வருகிறது. எதெல்லாம் தேவன் விட்டு விலக சொல்கிறாரோ அதை விட்டு விலக வேண்டும். எதை கை கொண்டு நடக்க வேண்டும்னு கர்த்தரோட வசனம் சொல்லுகிறதோ, மனிதன் அல்ல, பலவிதமான போதனைகள் வரலாம், ஆனால் தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்யும் போதே மெய்யாகவே நாம் விடுதலை உள்ள ஜனங்களாக தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதத்தை நாம் சுகந்தரித்துக் கொள்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். பாவத்தில் கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை ரட்சித்து நமக்கு நித்திய ஜீவனை தந்த தேவன். இன்றைக்கு வேத வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நெருங்கி தேவனோட ஊழியத்தை செய்ய ஒவ்வொருவரும், சபையில் இருக்கிற ஒவ்வொருவர்களும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மளிடத்தில் சொல்லுகிறது என்ன என்றால், நீங்கள் விசேஷமான ஜனங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மேலாக தேவன் நம்மளை விசேஷமாக ஜனங்களாக அழைத்திருக்கிறார். நம்மளை இந்த உலகத்திலேருந்து தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார். நம்மளை ஆசாரியர் கூட்டமாக தேவன் மாற்றியிருக்கிறார். எத்தனை காரியம் நன்மைகளை செய்ய ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அவர் காரியத்தை நாம் செய்யும் போது, அவர் ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் நாம் தேடும் போது, இவை யாவும் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் மனிதன் அல்ல, பொய் சொல்ல, மனப்புத்திரன் அல்ல, மனம் மாற அவர் சொன்னதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆராதனையில் தேவனோட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்தமா சரியாக? தேவன் செய்ய வேண்டிய காரியம் நிச்சயமாக அவர் செய்து நிறைவேற்ற வல்ல தேவனாக இருக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த காலை வேளையில் நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்த தேவன் அல்ல. அவர் கல்லறையில் இல்லை. நாம் பாவத்துக்காக மகிமை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். நாம் செய்த அக்கிரமம் பாவத்துக்காகத்தான் நம்மளை மீட்டிக்கொள்ள வந்தார். அவர் எந்த பாவம் அவரிடத்தில் இல்லை. அவர் பரிபூர்ணராக இருக்கிறார். பாவத்திலேந்து நம்மளை விடுதலை தரத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக கடைசி சொட்டு இரத்தமும் அவர் சிந்தி நம் பாவத்துக்காக நாம் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த காலை வேளையில் நாம் வரும்போது எந்த சூழ்நிலையில் நம்ம வந்தாலும் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதுனால நாம் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு கண்ணீரை அவர் துடைக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு கட்டை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு கூடாதது ஒன்றும் இல்லை. நான் சொல்லுகிற காரியம், இந்த காலை வேளையில் சில காரியங்களை நாம் செய்யும் போது தேவனோட நன்மைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தர் நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கட்டில இருக்கிறார்கள், விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள், சபைக்கு வருகிறார்கள், தேவனோட காரியத்தை செய்கிறார்கள், ஆனால் முழுமையான ஒரு விடுதலை வாழ்க்கையில் காண முடியல. தேவனை உண்மையோடு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியவில்லை. ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு வந்து தான் ஆவணும்னு சொல்லி வந்து நம்ம ஒரு திருப்திக்காக போகிறோம். ஆனால் தேவனை நாம் தொட முடியாமல் இருக்கிறோம். அது தேவனோட சித்தம் அல்ல. தேவன் நம்மளோடு உறவாட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்மளை பர்சனலாக நம்மளை சந்திக்க தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். காரணம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது 2-3 பேர் அவர் நாமத்தில் கூடி வரும்போது அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த காலை வேளையில் தேவன் நம்மத்தில் இருக்கிறார் என்று? விசுவாசித்தால் சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளோடு இருக்கிறார். ஆனாலும் பாவத்தினால நாம் தேவனை இழக்க முடியும். பாவத்தினால் வேதத்தில் பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவன் பேர் சொல்லி அழைத்த ஜனங்கள். இந்த 2 ராஜாக்களில் 17:16 பார்த்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நல்ல கவனிகள், நம்மளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அதான் சொல்லுவாங்க, டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஏதோ நாம் ஆண்டவர் பிள்ளை, நான் ஏனோ தானோ என்று சபைக்கு போனால் கர்த்தர் என்னோட தான் இருக்கிறான்னு இன்றைக்கு அநேக தேவனோட பிரசன்னத்தை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். தேவனை உண்மையாக ஆராதிக்க முடியல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், ஒரு விசேஷமான ஜனங்கள். இந்த 2 ராஜாக்கள் 17:16 பார்க்கிறோம். ஒருவர் வாசிங்கள் இந்த வசனத்தை, 16-17. தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி, விக்கிரக தோப்புகளை நாட்டி, வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளை தீ கடக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதுக்கு தங்களை விட்டு போட்டார்கள். நல்ல கவனிங்கள், இவங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவ சோசன் பீப்பிள். ஆண்டவர் இவங்களை அழைத்து தேவன் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்த ஜனங்கள், தேவனை ருசி பார்த்த ஜனங்கள். அவங்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் கண்டார்கள். ஆனால் இந்த அதிகாரத்தில் ரெண்டு ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இவங்களோட நிலைமை மோசமான நிலையில் இருக்க ஒரு பின்மாற்ற வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாக வாழ்ந்து அவங்கள் என்ன செய்கிறார்கள், தேவ சமூகத்தை விட்டு விலகினார்கள். காரணம் ஏனென்றால் அவங்கள் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. They disobeyed God's word. தேவனோட வசனத்தை அவங்கள் உதறி தள்ளினார்கள். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் விக்கிர ஆராதனை காரியங்களை செய்கிறதை இவங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிங்கள், தேவ பிள்ளைகள் தான். இன்றைக்கு நம்மளும் அப்படிதான். கர்த்தருக்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுக்காக நாம் வாழத்தான் ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். எரேமியாவை ஆண்டவர் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு தேவன் நம்மளை அழைக்காவிட்டால் நாம் ஒருவரும் தேவ சமூகத்துக்கு வர முடியாது. நாம் எல்லோரும் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் நம் வாழ்க்கையை தேவனோட வார்த்தை பிரகாரமாக நாம் கட்டி கொள்ளாவிட்டால், தேவனோட வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால், இந்த உலக காரியங்கள் தேவனுக்கு அருவறுப்பான காரியம் நம் வாழ்க்கையை தாக்கி தேவனோட பிரசன்னத்தை நாம் இழக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் என்ன நடக்கிறது என்றால், அவங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விக்கிர ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு எரிச்சலும் கோபத்தை கொண்டு வந்தார்கள். காரணம், பாவமான வாழ்க்கை தேவனுக்கு அருவறுப்பான வாழ்க்கை அவங்கள் வாழ்ந்தார்கள். தேவனுக்கு விரோதமாக எழும்பி வந்த ஜனங்களாக இருக்க, காரணம் சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை போல செய்ய ஆரம்பித்தார்கள். விக்கிர ஆராதனை. தேவன் அழைத்தது அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தது விக்கிர ஆராதனை செய்யல, அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கத்தான். அவருக்காக வாழத்தான் தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார், இந்த உலகத்துக்கு அல்ல. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவங்கள் விக்கிர ஆராதனைக்குள்ளார தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் விக்கிர ஆராதனைக்குள்ளார ஒரு பின்மாற்றத்துக்குள்ளார போனார்கள். தேவனை எரிச்சல் மூட்டினார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. 18வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். நல்ல கவனிங்க, இங்க நடக்கிற காரியத்தை இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் வாழ்க்கை ஆண்டவர் நம்மளை அழைத்தது ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஏதோ சபைக்கு வந்து ஆராதனை கலந்து இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் ஏதோ போயிட்டு வந்தேன், என்ன செய்தி கொடுத்தா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி அல்ல, நம் வாழ்க்கை ஒரு மாறப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாவத்தோடு விளையாடும் போது தேவனோட பிரசன்னத்தை இழந்தார்கள். தேவனோட பிரசன்னம் அவங்களை விட்டு விலகி போனது. ஆண்டவர் கோபம் அடைந்து, இந்த அதிகாரத்தை வீட்டில் நீங்கள் போய் வாசிக்கலாம், எதிரியின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், அசீரியர் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். காரணம் ஏனென்றால் இவங்கள் தேவனை விட்டு விலகி போனதுனால தேவனுக்கு அருவறுப்பான காரியத்தை செய்யும் போது எதிரி வந்து தாக்கினார்கள். வேதத்தின் சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாலமனுக்கு அடுத்தது சாலமன் ராஜ்யம் முடிஞ்சோன்னே இஸ்ரவேல் இஸ்ரேல் தேசம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. 10 கோத்திரங்கள் இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், 2 கோத்திரம் யூதா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ரெண்டு பேரும் அது பிரிந்து போனது. இஸ்ரேலும் யூதாவும் இஸ்ரேலுக்கு தனி ராஜாக்கள். ஆனால் நீங்கள் அதிகார நீங்கள் சரித்திரத்தை படித்து பாருங்கள், இஸ்ரேலில் இருக்கிற அத்தனை ராஜாக்களும் தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கினார்கள். அவங்க பாவம் செய்தார்கள், விக்கிர ஆராதனை செய்தார்கள், தேவனோட வார்த்தைக்கு எதிர்த்து வந்தார்கள். ஆனா யூதால சில நல்ல ராஜாக்கள் இருக்கிறார்கள். இங்க பார்க்கிறோம், இந்த இஸ்ரேல் பின்மாற்ற வாழ்க்கையாக வாழும்போது இந்த யூதா என்ன செய்கிறார்? இந்த 19வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த யூதாவும் இஸ்ரேலை பார்த்து இவங்களும் பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலைக்குள்ளார இருக்கிறார்கள். நல்லா கவனிங்கள். இந்த காலை வேலையில் நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். தேவன் கைவிடாத தேவன். நம்மளோட மோசமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கத்தான் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹலலூயா! நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர். இன்றைக்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது கர்த்தர் ஆவியானவர் மூலியமாக நாம் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை அவர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நம் ஆராதனையோட வித்தியாசமாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தரை நீங்கள் பாடும்போது, ஆராதிக்கும் போது, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போதே, இன்னும் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே ஆவியானவர் வியாதிஸ்தர்களை சுகமாக்குவார், கட்டியுள்ள ஜனங்களை விடுவிப்பார். காரணம், தேவனுக்கு கூடாதது ஒன்றும் இல்லை. நாம் ஆராதித்து கொண்டிருக்கும் போது அவர் மகிமையான பிரசனம் இறங்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா! அவருக்கு கூடாதது ஒன்றும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுது. இப்படி பின்வாங்கி போன ஒரு நிலையில் இருக்கும்போது அவங்களுக்குள்ளார மீண்டும் தேவ சமூகத்தில் வரணும்னு ஒரு ஆசை வந்தது. நல்லா கவனிங்கள். முதலாவது ஆண்டவர் தொடுகிறது லீடர்ஸ், சபையின் மூப்பர். அல்லேலூயா! இந்த மூப்பர்கள் முதலாவது பின்மாற்றத்துக்குள்ளார போய் இருக்கிற நிலையில் ஒரு ராஜாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த ராஜாவோட பேர் வந்து ஹெசிகாயா. நீங்கள் 2:29 அதிகாரம் 1-3 பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவை பற்றி சொல்லியிருக்கும். அந்த ராஜா 25 ஆள்கை செய்தார். ஹலேலூயா! நீங்கள் வாசிங்கள். 1:29 கொஞ்சம் சரித்திரமாக நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு சரியாக புரியும் இஸ்ரவேல் ஜனங்களோட சூழ்நிலை நிலைமை எப்படி இருந்தது. இறுதியில் கர்த்தர் அவங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள், இவங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம், சூழ்நிலைகள் எல்லாம் மாறினது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை மாற்றத்தை கொண்டு வர வந்திருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்மளுக்கு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். நாம் எழும்பி தேசத்தை அசைக்க வேண்டும். ஹலேலூயா! ஏனென்றால் நாம் சேவிக்கிற தேவன் பெரியவர். ஹலேலூயா! அவர் வானமின் சிங்காசனம், பூமியின் பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அவருக்கு கூடாதது ஒன்றும் இல்லை. இன்றைக்கு தேவன் யாரோட செய்ய விருப்பப்படுகிறார்னா, தன் ஜனங்கள் மூலியமாகத்தான் அவர் மகிமையை வெளிப்படுத்த விருப்பப்படுகிறார். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு விசேஷமான பிள்ளைகளாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருக்க, உங்கள் மூலியமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வீட்டிலே யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, யாரும் என்னை கண்டுகொள்றதில்லை. ஆனால் கர்த்தரோட கண்கள் உண்மையில் இருக்கிறது. நீர் விசேஷமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் விசேஷமானவருக்குன்னு? ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். உங்களோட தம் இதை காட்டுங்க. இப்படி இந்த தம் ஷோ யுவர் தம் இப்படி காட்டுங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் கை ரேகை யாருக்கும் அடுத்தவங்களுக்கு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? உங்களோட கை ரேகை வேறு யாருக்குமே இல்லை. அது அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன்னா, ஆண்டவர் உங்களை விசேஷமாக படைத்திருக்கிறார். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் அ யூனிக் டு காட். நம் ஒவ்வொருவரும் விசேஷமானவர். நாம் ஆராதிக்கிற தேவனும் விசேஷமானவர். ஹலேலூயா! ஹலேலூயா! இங்க பாக்குறோம், வாசிங்களா 1-3. 25 ராஜாவாகி 29 எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியாகி அவனுடைய தாயின் பேர் அபியால். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாலத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகு காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் இஸ்ரவேலில் தேவனுக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் ஜூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி தூப துயரத்திற்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் தம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமார்த்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். ஓகே, நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்களேன், நேரம் பத்தாதனால நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இந்த ராஜா 25 வயதிலே அவன் தேவனை அறிந்து கொண்டான். 25 வயதில் சிலவர்கள் வாலிபர்கள் நினைப்பார்கள், நம் வாலிபர்களாக இருக்கிறோம், நம் கர்த்தரை ஆராதிக்கவோ சேவிக்க இந்த வயது அல்ல, நம்ம வயசானோன்னா நம் வாழ்க்கை முற்றிலும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். வேதத்தில் பார்க்குறோம் அநேக வாலிபர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்தி, சேட்ரக் மேஷக் அபிநேகோ டானியல் கீடியோன் நிறையா பேரை நீங்கள் பார்க்கலாம். தேவன் வல்லமையாக, தேவனுக்கு வயசு ஒரு பிரச்சனை இல்லை. ஹலலூயா. அவர் என்ன விரும்புகிற இந்த உள்ளம் தேவனுக்கு கொடுக்கணும். உங்கள் உள்ளத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா, நீங்கள் சிறு பிள்ளைய வாலிபர் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாவோட உங்கள் மூலியமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 25 வயதில் இவன் ராஜாவாக தேர்ந்தெடுத்து 29 வருஷம் அங்கே ஆள்கை செய்தான். அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். முதலாவது லீடர் சபையில் தீர்மானம் எடுக்க டிசைட். நம்மளை பெருமை பாராட்ட அல்ல, எல்லாம் நம்மளை பார்க்கறதுக்காக நம் ஊழியம் செய்யக்கூடாது. தீர்மானம் கர்த்தரை சேவிக்க. ஹலேலூயா. இந்த ராஜா ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஏனென்றால் தேவ ஆலயம் கதவு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. பின்மாற்றம், ஜனங்கள் இனி ஆலயத்துக்கு போகவில்லை, ஆலயத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் பாலடைந்து கிடக்கிறது, இவங்களோட வாழ்க்கை பின்மாற்றம், தேவனை விட்டு தூரமாக போய்விட்டார்கள். பஸ்கா பண்டிகை ஒன்றுமே அவங்க செய்யவில்லை. ஆனா இந்த ராஜா கர்த்தரை சேவை செய்ய வேண்டும் என்று எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், லீடராக எழும்பி அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அர்ப்பணிக்கிறார் மீண்டும் தேவ சமூகத்தில், அந்த தேவனோட ஆலயத்தை மீண்டும் திறந்து அதை சுத்திகரித்து அந்த ஆலயத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவது அந்த லீடர் செய்கிறான். ஒரு மனம் இருக்கு கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. வேண்டாத காரியமெல்லாம் விட்டு விலக வேண்டும். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அருவறுப்பான காரியத்தை நீங்கள் கொண்டு வந்து விட்டீங்க. இதெல்லாம் சுத்திகரிப்பு வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு சிலவங்க நினைக்கிறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் சபையில் வந்து ரெண்டு பாட்டு பாடினா தேவனோட பிரசன்னத்துக்குள்ளார போயிடுவோம். நம்மளே நம்ம வஞ்சிக்கிறோம். பாவத்தோடு தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்த அலங்காரத்தோடு தான் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் இங்க சபையில் அந்த கூடார பெட்டி, இந்த டேபர்நேக்கலை பற்றி டீச் பண்ணுவேன். இந்த பழைய ஏற்பாட்டில் மோசேயை அந்த கூடாரத்தை கட்ட சொல்லும் போது நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்கள், ஆலயத்துக்கு வருகிறோம், வெளியிலேருந்து வரும்போது தேவையில்லாத காரிகள் எல்லாம் பேசி, இல்லை கணவர் மனைவி வரும்போது கணவர் மனைவி சண்டை போட்டு கணவர் ஒரு பக்கமாக உட்கார்ந்திருப்பார், மனைவி ஒரு பக்கமாக எரிச்சலோட கோபத்தோட மன்னிக்காமல். ஆனால் நாலு பாட்டில் தேவ பிரசன்னத்துக்குள்ளார இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? நம்மளை நம்ம வஞ்சித்துக் கொள்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த கூடார பெட்டியை நீங்கள் பார்க்க, அந்த டெபனக்கலை பார்த்தீங்கன்னா, அந்த கூடாரத்தில் பார்த்தால் வெளிஸ்தலம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலம், மகா பெரிய பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் எந்த வாசலும் இல்லை, எந்த கதவும் இல்லை. பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்தில் எந்த வாசலும் எந்த கதவும் இல்லை. வெளிஸ்தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில், பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்தில் பொருட்கள் இருக்கும். வெளிஸ்தலத்தில் அந்த ஜனங்கள் ஆசாரியரிடத்தில் வரும்போது முன்பாக தகன பலிபீடம்னு சொல்லப்பட்டிருக்கும், த பிரேசன் ஆல்டர், தகன பலிபீடம். அங்கே அவங்கள் ஆட்டுக்குட்டி கரை இல்லாமல், எந்த பழுது இல்லாமல் அந்த ஆட்டுக்குட்டியை தான் குடும்பத்துக்காக செய்த தவறு பாவத்துக்காக அங்கே ஆடு பலியாகிறது. அவங்கள் பாவத்தை அறிக்கை செய்வார்கள். அந்த ஆடு தலை மேலே கையை வச்சு தம் பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள். அந்த ஆடு பாவம் இல்லாத ஆடு, இவங்களுக்காக அது பலியாகும். அது என்ன காட்டுதுன்னா, பாவம் இல்லாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக நமக்காக வந்து பலியானார். ஹலலூயா. அங்கே பலியாகிறது, அந்த ஆசாரியன் அந்த ஆடை வெட்டுகிறான், பலியாகிறது. அடுத்தது அவன் கரத்தில் இரத்தமாக இருக்கிறது. அங்கே ஒரு தொட்டி இருக்கும், அந்த தொட்டியோட பேர் வெங்கல தொட்டி. அங்கே தண்ணீர் இருக்கும், அந்த ஆசாரியன் கழுவான். நம் ஆண்டவர் சமூகத்தை பிரசன்னத்தில் நுழைய வேண்டும் என்றால் முதலாவது நம்மளை ஆராய்ந்து நாம் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். தேவனிடத்தில் நாம் பாவத்தை சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்தது அந்த வெங்கல தொட்டியில் தண்ணீர். தண்ணீர் என்ன குறிக்கிறது? வார்த்தை. வார்த்தை நம்மளை சுத்திகரிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் நம் வசனத்தை வாசிக்க வேண்டும். தேவனோட வார்த்தை ரெண்டு காரியம் செய்யும், சுத்திகரிப்பை கொண்டு வரும், கிளென்சிங். அது முடிந்தான தான் இது வெளிஸ்தலத்தில். ஆக்சுவலி இது ஒரு டீச்சிங், நல்ல லாங்கான டீச்சிங் அது. இது ஏன் வெளிஸ்தலத்தில் நடக்குன்னா, இயேசு இந்த உலகத்தில் வந்தது, அவர் இந்த பூமிக்கு வந்தார். வெளிஸ்தலம் காட்டுகிறது, இந்த வெளிஸ்தலம் உலகத்தை காட்டுது. மனுக்குலத்துக்காக இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹலலூயா. அவர் இந்த பூமியில் தான் வந்து மரித்தார். அங்கே வெங்கல தொட்டி தண்ணீரை குடிக்கிறது, வார்த்தை. ஆண்டவர் வார்த்தை நம்மளுக்கு கொடுத்தார். இந்த பூமியில் தான், பரலோகத்தில் அல்ல, இந்த பூமியில் இந்த வார்த்தை மூலியமாக நம் வாழ்க்கையை சுத்திகரிக்க. ஹலலூயா. அதனால தான் வார்த்தை ரொம்ப முக்கியம். நம் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். அடுத்தது தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார நுழைகிறோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் மூணு பொருட்கள் இருக்கிறது, கவனிங்கள். முதலாவது குத்து விளக்கு இருக்கும். நான் மேலோட்டமாக சொல்கிறேன், இந்த குத்து விளக்கு என்னத்தை குறிக்கிறேன்? என்னை எப்போதும் பரிசுத்தாவியானவர் குறிக்கிறது. ஐயா, நம்ம பாவத்திலேருந்து, முதலாவது பாவத்திலேருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனோட வார்த்தையினால் சுத்திகரிக்கப்பட்டு இங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது தேவ ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிறோம். ஒரு ப்ரொசீடியர் இருக்கு. வெளிஸ்தலத்திலேருந்து பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நுழைய முடியாது. அடுத்தது அங்கே அப்ப மேசை, ஆசாரியோட 12 அப்பங்கள் இருக்கும் அந்த மேசையில், அந்த அப்பத்தை அந்த ஆசாரியன் புசிப்பான். இது என்ன குறிக்குன்னா, மொத வெளிஸ்தலத்தில் இருக்கிற வார்த்தை நம் வாழ்க்கையை சுத்திகரிக்கும். நல்லா கவனிங்க. ரத்தம், இயேசுவோட ரத்தம் வந்து நம்ம வாழ்க்கையை சுத்திகரிக்காது. இயேசுவோட ரத்தம் நம் பாவத்தை போக்கும். வார்த்தை நம் வாழ்க்கையை சுத்திகரிக்கும், நமக்குள்ளார இருக்க குணாதிசயங்களை மாற்றும். ஹலலூயா. மூன்றாவது காரியம், அங்க அப்ப மேசை இருக்கிறது. அந்த அப்ப மேசை எதுக்குன்னா, அந்த வார்த்தையை எடுத்து நாம் போஷிக்கும் போது தேவனோட வசனம் நம்மளை பலப்படுத்தி சத்ருவை மேற்கொள்ள, தேவனோட வசனம் நம்மளை பலப்படுத்தும். பல பெற்றுக்கொண்டோன்ன நாலாவது காரியம் பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்கறது என்ன என்றால் தூபபீடம். அப்பொழுது நம் கரங்களை அப்பா பிதா என்று தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கும் போது நம் விண்ணங்கள், நம்மளோட விண்ணப்பம் தேவ சமூகத்த சுகந்த வாசனையாக ஏற்றும். ஹல்லேலூயா! இதுதான் பழைய ஏற்பாட்டில் அப்படி செய்தார்கள். இன்றைக்கு எப்படி தான் தெரியல, வெளிஸ்தலத்திலேருந்து குதிச்சு பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்தில் உடனே மகிமை இறங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும்போது இந்த வெளிஸ்தலத்தில் இருக்கிறவன் ஆசாரியன் ஆரோன் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அவனோட ஊழியம் இந்த இடத்துல இருக்கும். ஆனாலும் அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவன் நுழைய முடியாது. பிரதான ஆசாரியை நுழைய முடியாது. எப்போ நுழையுவான் என்றால் வருஷத்துக்கு ஒரு முறை. நல்ல கவனிங்கள், வருஷத்துக்கு ஒரு முறை தன்னை ஆராய்ந்து பார்த்து எதுக்காக அவன் அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறான் என்றால், ஜனங்கள் பாவத்துக்காக தேவ சமூகத்துக்கு வருகிறான். அப்போ அவன் வரும்போது அவன் இரத்தத்தை கொண்டு வருவான். நல்ல கவனிங்கள், இரத்தத்தை கொண்டு வந்து நடுக்கத்தோடு அவன் அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த வருஷத்துக்கு ஒரு முறை. நல்லா கவனிங்கள், அது எப்படி அவன் உள்ள வரும்போது இங்கே மணி கட்டி ஒரு கயிறு கட்டியிருப்பார்கள். யாரும் அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைய முடியாது. ஆரோன் ஒருவன் தான் நுழைவன், வருஷத்துக்கு ஒரு முறைங்க. நான் ஏன் அழுத்தி சொல்லுகிறேன்னா அந்த அர்த்தம் இருக்கிறது. நடுக்கத்தோடு தேவனுக்கு பயந்து உண்மையா அவன் வாழ்க்கையில் ஒரு சிறு பாவம் இருந்தால் அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது என்றால் தேவனோட உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக ரெண்டு கேராபீன்கள் இருக்கும். இப்படியாக சிறைகளை விரித்து இப்படி கீழே பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த கீழே தான் சொல்லுவாங்க கிருபை ஸ்தலம், The mercy seat of God. கிருபை ஸ்தலம். இந்த இடம்தான் தேவனோட பிரசன்னம் இருக்கிறது, தேவனோட சிக்கினா மகிமை இருக்கிறது. எந்த வாசலும் இல்லை, தேவனே அங்க ஒளியாக இருக்கிறார். அப்ப அந்த ஆசாரியன் அந்த கிருபை ஸ்தலத்துல வந்து அந்த இரத்தத்தை எடுத்து, அந்த ஆட்டின் இரத்தத்தை எடுத்து அவன் தெளிப்பான். தேவன் அந்த இரத்தத்தை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் பாவம் பழைய ஏற்பாட்டில் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், their sins were covered, மூடப்பட்டிருக்கிறது. இது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். என் அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளை நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்கத்தான் இயேசு வந்தார். அலையலூயா! எல்லா மதத்தில் நான் இன்னொரு மதத்தில் சேர்ந்து கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்திருக்கேன், இயேசு நல்லவர் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்கிறதல்ல. இயேசுவை போல ஒரு தேவன் வேற தேவன் இல்லை. இயேசு ஒருவரே இந்த உலகத்தின் மெய்யான தேவன், நானே சத்தியமும் வழியும் ஜீவன் என்று சொன்னவர் அவர் ஒருவரே. பரலோகம் போய் சேர வேண்டும் என்றால் ஒரே வழி, இயேசு தான் அந்த வழி. அலையலூயா! அங்கே நாம் பார்க்குறோம் அந்த திரைச்சிலைக்கு அங்கே போய் அந்த ஆசாரியன் செய்வான். ஒரு குறை ஒரு பாவம் காணப்பட்டால் அந்த நிமிஷத்தில் அவங்க மரித்துப்போம். ஒருவனை அவனை வந்து தூக்கிட்டு போக முடியாது. அதனால தான் அவன் இடுப்பில் கயிறை கட்டி ஒரு மணியை கட்டி வைப்பாங்க. அந்த மணி சத்தம் கேட்குற வரைக்கும் ஜனங்களுக்கு தெரியும் அந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கிறான் என்று. மணி சத்தம் நின்று விட்டால் அங்கே கயிறை வச்சு அவனை வெளியே இழுப்பார்கள். பாவத்தில் தேவ சமூகத்தில் நுழைய முடியாது. நல்லா கவனிங்கள், இயேசு பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அந்த கிருபை ஸ்தலம், அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலம், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரசன்னத்தை இழந்து விட்டார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அந்த இடத்துக்கு போக நம்மளுக்கெல்லாம் தகுதி இல்லை. நல்லா கவனிங்க. ஆனால் நல்ல செய்தி என்ன என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தார். அவர் பிறப்பே அதிசயமாக இருந்தது. கண்ணின் மரியா வயிற்றில் பிறந்தார். ஒரு தூதன் வந்து சொன்னால், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வேர், அந்த குழந்தை பேர் இயேசு. இயேசு என்றால் உலகத்தின் இரட்சகர், பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுகிறவர். ஆனால் தான் மரியாள் கேட்டார், நான் இன்னும் திருமணமடால ஒருவரும் அறியலே, எப்படி வரும் எனக்கு ஒரு குழந்தை? பரிசுத்தாவியார் உன்மேல் வந்து இறங்குவார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வே. இயேசுவோட பிறப்பு வித்தியாசங்க. அதனால தான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் நம்ப முடியும், உங்கள் பாவங்களை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவ முடியும். ஹலேலூயா. ஏனென்றால் நம்மளோட ரத்தம் வித்தியாசம். நம்மளோட ரத்தம், நம் தாய் தகப்பன் எல்லாம் பாவம் செய்தவர்கள், தேவ மகிமையை இழந்தவர்கள். ஆனால் இயேசுவோட ரத்தம் உன்னதமான ரத்தம், பரிசுத்தாவின் மூலியமாக உண்டாக்கப்பட்ட ரத்தம், பாவம் இல்லாத ரத்தம்னால இன்றைக்கு இயேசு நம் சகல வாழ்க்கையில் இருக்க சகல பாவங்களையும் அவர் கழுவி சுத்திகரிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் ரத்தம் வல்லமையான ரத்தம் வந்து இந்த பூமியில் பிறந்தார். மனுக்குலத்துக்காகத்தான் வந்தார். உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு நித்திய ஜீவனை தந்து பரலோகம் போய் சேர வேண்டும் என்று தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இன்னொரு மத தலைவராக வரவில்லை, இன்னொரு மதத்தை உண்டாக்க வரவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவத்தோடு அந்த தேவனோட பிரசன்னத்தில் நுழைய முடியாதுங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தார். மடித்தவர்களை எழுப்பினார், குருடனுக்கு பார்வை தந்தார், சப்பானியை நடக்க வைத்தார். தேவனுக்கு கூடாதது ஒன்றும் இல்லை. இது மட்டும் ஆண்டவர் செய்ய இந்த உலகத்துக்கு வல்ல. உங்களுக்காக, எனக்காக, நம்மளோட பாவத்துக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் ஒரு ஆட்டுக்குட்டியாக. நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் பாருங்க, இந்த ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர். அங்கே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார். யோர்தான் அங்கே யோர்தான் நதியில் யோவான் ஞானஸ்தானம் அங்கே நிற்கிறான். ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு, ஆனால் இயேசு தூரத்திலேருந்து வரும்போது அவன் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறான், என்னன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். நம் பாவங்களை சுமக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார். நமக்காக ரத்தம் சிந்தினார். ஏனென்றால் இந்த பாவம் நம்மளை நித்திய நரகத்துக்கு கொண்டு போவோம், இது தேவனோட சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் தேவனோட சித்தம். அதனால் தான் அவர் மகிமை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்த தேவன் அவர் அற்புதம் அதிசயம் ஒன்றி செய்யவில்லை. ஐயா, நான் இயேசு சொல்க, நான் பாவ ரத்தம் சிந்தாவிட்டால் மீட்பு இல்லை. மனுக்குலத்துக்கு நான் ரத்தம் சிந்த வேண்டும், உங்களுக்கும் உங்களோட பாவமும் என் பாவம் போக்க வேண்டும் என்றால் அந்த பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட்டால் தான் நாம் பாவம் கழுவப்பட முடியும். ஹல்லேலூயா. அங்க இயேசுவோட ரத்தம் சிந்தப்படுகிறது கல்வாரி சிலுவையில். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் போது 7 முக்கியமான வார்த்தைகளை பேசினார். அந்த கடைசி வார்த்தை அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்ற அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த 7 வார்த்தையில ஒரு வார்த்தை எல்லாம் முடிந்தது. அர்த்தம் என்ன என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மனுக்குலம், நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு இயேசு எல்லாம் செய்து முடித்தார். இனி இன்னொருவர் வந்து நமக்காக மரிக்க தேவையில்லை. இயேசு ஒருவரே நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களும் பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக அவர் எல்லாம் செய்து முடித்தவராக இருக்கிறார். இன்றைக்கு அவரை நம்பும் போது நாம் ஏமாந்து போக மாட்டோம், வெக்கப்பட்டு போக மாட்டோம். நமக்காக யாவும் செய்து முடித்த தேவன். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கும் போது கடைசியில் தன் ஜீவனை ஒப்பு கொடு எல்லாம் முடிந்தது என்று தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுக்கும் போது நடந்தது என்ன? ஆலயத்தின் திரைச்சிலை ரெண்டாக கிழிக்கப்பட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க, வேதத்தில் இயேசு எல்லாம் முடிந்த அப்பா பிதாவே என் ஆவியே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது தேவ ஆலயத்தில் திரைச்சிலை மேலேந்து கீழே கிழிந்தது. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, திரைச்சிலை கிழிந்ததுன்னு சொல்லவில்லை, மேலேந்து கிழிந்தது. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்றைக்கு உங்களை இந்த திரைச்சிலையை ரெண்டாக கிழிக்க சொன்னால் எப்படி கிழிப்பீங்க? கீழேந்து தான் வெட்டுவீங்க, கத்திரிக்கோளை வச்சு. யாருமே மேலேந்து இப்படி வெட்ட மாட்டீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? கீழேந்து தான் வெட்டிக்கிட்டு போவோம். ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள், திரைச்சிலை மேலேந்து கீழே கிழிந்தது. இது மனிதன் செயல் அல்ல, தேவனோட செயல். காரணம் ஏன் என்றால் அந்த வெளிஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம், அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார நுழையறதுக்கு திரைச்சிலை இருக்கிறது. அது இவ்வளவு திக்கா இருக்காது, 4 inches திக்கு, சாதாரணமாக கிழியாது. ஆனால் இயேசு எல்லாம் முடிந்தது, அப்பா என் ஆவியமுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது மேலேந்து கீழே கிழிந்தது. எதுக்காக கிழிந்தது? அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக யாருக்குமே தகுதி இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் ஒருவன் தான் அவன் போவான். பாவம் இல்லாமல் அவன் போய் கிருபஸ்தலத்தில் அவன் அந்த இரத்தத்தை தெளிப்பான். தேவன் ஜனங்களோட பாவத்தை மன்னிக்கிறார். ஆனால் இயேசு மரித்தோனே ஆலயத்தின் திரைச்சிலை கிழிந்தது ரெண்டாக என்னன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நாம் ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார், ஒரு நாமம் இயேசு என்ற நாமத்தை. ஹல்லேலூயா! அந்த நாமம் நமக்கு சொந்தம், நமக்கு தந்திருக்கிறார் அந்த ஆண்டவர். அந்த திரைச்சிலை மேலேந்து கீழே கிழிந்தது அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலம், ஒருவரும் நுழைய முடியாத இடத்துல இயேசு மரித்து ரெண்டாக கிழித்து அவரோட பிள்ளைகள் இங்கே இருக்கிற எல்லாரும் நாம் அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். நம்மளை தகுதி உள்ள பிள்ளையாக மாற்றினார். இன்றைக்கு நாம் தேவ பிரசன்ன சமூகத்துக்கு போய் அப்பா பிதா என்று நாம் நோக்கி அவரை கூப்பிட முடியும். தகுதி உள்ளவர்களாக அவர் மாற்றினார். நம்ம பாவம் செய்யலையா? எத்தனையோ தவறு செய்கிறோம். எப்படிங்க நாம் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் என்னை தகுதி உள்ள பிள்ளையாக மாற்றினார். நான் செய்த தவறுக்கு ஆண்டவர் சமூகத்து ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்த என்னை மன்னியும் ஆண்டவரே, உமது ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, மன்னியும் என்று சொல்லும் போது அந்த தேவன் நம் பாவத்தை மன்னித்து மறதி என்ற கடலில் தூக்கி போடுறார். இனி நான் நினைவு கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா! நாம் எவ்வளோ பாக்கியவான்கள் ஐயா. இந்த ஆராதனை, கர்த்தரை ஆராதிக்க அப்படி நம்ம ஆராதிக்கணும். அவ்வளோ நல்ல தேவன் நம்ம தேவன். அவருக்கு ஒப்பானவர் யார்? அது மட்டுமல்ல, அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நாம் போகும்போது ஆண்டவர் இன்றைக்கு பிதானவர் நம்மளை நோக்கி பார்க்கும்போது அந்த கிருபஸ்தலத்தில் என்ன பார்க்கிறார்? தன் குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தன இரத்தத்தை காண்கிறார். அவர் பார்க்கிறார், தன் குமாரனோட இரத்தத்தை காண்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்காக பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார்? நீங்கள் பாவம் செய்யும்போது, பாவத்தை அறிக்கைப்படும் போது அந்த ரத்தம் கிருபை ஸ்தலத்தில் தெளிக்கப்படுகிறது. இயேசோட ரத்தம், நம்ம ரத்தம் அல்ல, இயேசோட ரத்தம் தெளித்திருக்கிறது. பிதாவினவர் நம்மளை நோக்கி பார்க்கும்போது குமாரன் நம்மளுக்கு பரிந்து பேசுகிறார், அப்பா என் ரத்தத்தினால் மீட்டுக்கொள்ளப்பட்ட என் பிள்ளை. பிதானவர் நம்மளை பார்க்கும்போது தன் குமாரன் இயேசுவோட ரத்தம் நம்மள இருக்கிறது, அந்த ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்குறது, பாவத்தை நீக்குகிறது. ஹலேலூயா. நம்மளை நீதிமானாக்குறது. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு மூலியமாக நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். பாவம் இருந்து தேவனை தரிசிக்க முடியாதுங்க. பாவம் செய்துக்கிட்டு சபையில் வந்து உங்களுக்கு அழகான குரல் இருக்கலாம், இசை வாசிக்க ரொம்ப திறமையாக இருக்கலாம், இது தேவனை பிரசன்னத்தை கொண்டு வராது. பரிசுத்தம் தான் கொண்டு வர. இட்ஸ் நாட் அவர் டேலண்ட். ஓ, என் குரல் அருமையான, அப்படி குரல் அருமையாக இருந்தால் ஆண்டவர் பி சுசிலாவும் நடிகர் எல்லாம் கொண்டு வந்து சபையில் வச்சுருப்பார். தேவனுக்கு பரிசுத்தமாக உண்மையாக இருக்கும் போதே, நாம் ஆராதிக்கும் போது அவர் மகிமையான பிரசன்னத்தை நாம் கொண்டு வர முடியும். ஹலேலூயா. இங்கே ஒரு மனிதன் பார்க்குறோம், இந்த எசேக்கியா ராஜா, நிறைய காரியங்கள் இருக்கிறது. எத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் சொல்லுங்க, நான் கணக்கை முடிச்சிடுறேன். 12:30, இன்னொரு 25 நிமிஷம் இருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க, கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஓகே, முதலாவது மூப்பர்கள் ஒன்றாக கூடினார். இந்த அவர் தீர்மானம் எடுக்கிறார்கள், தேவனோட ஆலயத்தின் ஆராதனை காரியம் எல்லாம் காரியம் சரிப்படுத்த வேண்டும். ஹலேலூயா. இவங்கள் சரிப்படுத்தும் போது அடுத்தது பாருங்க, முதலாவது லீடர்ஸ் எல்லாம் சரிப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி எல்லாம் குழப்பமாக இருக்க எல்லாம் காரியத்தை சரிப்படுத்தி வரும்போது அடுத்தது ஜனங்கள் மூலியமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க, முதலாவது லீடர் வந்தாங்க கூடினார்கள், அடுத்தது வந்து தேவ பிள்ளைகள் ஒன்றாக வந்தார்கள். இப்பொழுது தேவனை ஆராதிக்க அங்கு வைத்திருக்கிற என்ன பஸ்கா பண்டிகையெல்லாம் விட்டுட்டாங்க, பின்வாங்கி போனாங்க, தேவனோட காரியத்தை மறந்து விட்டார்கள். இப்பொழுது இந்த ராஜா சொல்லுகிறார், நம்ம எருசலேம் வந்து யூதாவில் இருக்கிறது, நாம் என்ன செய்வோம், ஒரு பண்டிகை வைப்போம், இந்த பஸ்கா பண்டிகையை வைப்போம். பாருங்க, அந்த ராஜா சொல்கிற பஸ்கா பண்டிகையை வைப்போம், எதுக்காக வைப்போம் என்றால், இது ரொம்ப முக்கியம், நாம் இஸ்ரவேலும் யூதாவும் பிரிந்து இருக்கிறார்கள். இப்பொழுது பிரிந்த நிலையில் இருக்கிறார்கள். எத்தனை வருஷம்? 200 வருஷம் எதிரிகளாக இருக்கிறார்கள். ஒன்றாக கூடிய 10 மேலே போயிடுச்சு, 2 கீழே வந்துடுச்சு, பிரிந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்போ இந்த ராஜா சொல்கிறாரு, பஸ்கா பண்டிகை ஆலயத்தெல்லாம் சரிப்படுத்தி பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவோம், மீண்டும் கர்த்தர் சமூகத்தில் வந்து நாம் தேவனை கொண்டாடுவோம் என்று சொல்லி செய்யும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன செய்வோம், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 10 கோத்திரத்தை கூப்பிடுவோம், கூப்பிட்டு அவங்களை நம்ம இடத்தில் வர சொல்லுவோம். எதிரியாக இருக்கிறார்கள், எதிரி வேண்டாம், எதிரி நம்மளுக்கு இல்லை. ஐயா, நான் சொல்லுகிறேன், நம்மளுக்கு யார் மேலே எதிரியாக இருக்கக்கூடாது, எந்த குடும்பத்து மேலே எதிரியாக இருக்க. உங்களோட போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, ஒரு தீமை செய்கிறார்கள் அதுக்கு பின்பாக இருக்கிற ஆவிகளை கட்டுங்க. அந்த மனுஷனை எதுவும் செய்யாதீங்க, அந்த ஆவி ஓடிச்சா அந்த மனுஷன் சரியாயிடுவான். ஹலேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னா, நம்ம ஒன்றாக இருக்க வேண்டும், தேவனோட அன்பு நம்மளை இணைத்துக் கொள்ளும், ஒரு குடும்பமாக நம்மளை சேர்த்து கொள்ளும். இப்ப பிரிந்த நிலையில இருக்கிறார்கள் அந்த ராஜா பார்த்தீங்களா, அடுத்தது செய்கிற காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், 2:4 30:1-6 வாசிக்க வேண்டாம், பரவாயில்ல, நேரம் பத்தாதனால நான் சீக்கிரமாக போகிறேன். 1:1-6 நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2:4:1-6 இவங்கள் பிரிந்த நிலையில் இருக்கிறார்கள், இப்பொழுது பஸ்கா பண்டிகை ஆயத்தப்படுத்துகிறது. அந்த ராஜா கட்டளையினர் என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு 200 வருஷமாக எதிரியாக இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், நம் சகோதரர்கள் மீண்டும் ஒன்றாக சேர வேண்டும், அவர் சூறா அனுப்புறாரு, இன்விடேஷன் கொடுக்கிறாரு, எல்லாம் வாங்க ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை மீண்டும் ஆராதிப்போம் என்று. அதில் சில கூட்டங்கள், சில கோத்திரங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் என்னத்த சொன்னாலும், தேவனோட வார்த்தையை சொன்னாலும் கேட்காதவங்க சிலவங்க இருக்கிறாங்க. ஆனால் மூணு கோத்திரம், ஜெபுலன் என்ற கோத்திரம், மனாசே என்ற கோத்திரமும், இன்னும் ஆசேர் என்ற கோத்திரம், இந்த மூணு ட்ரைப்ஸ் கோத்திரங்கள் ஒன்றாக கூடி நம்மளோட பெருமை, நம்மெல்லாம் யாரும் எருசலேம், நம்ம வந்து இஸ்ரவேல், இவங்கெல்லாம் யூதா, யூதானா அவங்கெல்லாம் தள்ளி ரெண்டு கோத்திரம் தான், நம்மளோட பெரியவங்க அப்படியே எல்லாம் அவங்களோட பெருமையெல்லாம் தூக்கி வீசிட்டு நம்மளை அழைக்கிறாங்களே, நம்ம போய் சேருவோம். என் அருமையான தெய்வ பிள்ளைங்களை, சபையில் வேறுபாடை விட்டு விலகுங்க. இவங்க இருந்தால் நான் வரமாட்டேன் சபைக்கு, இந்த குடும்பம் இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லுங்கள். வேறுபாடை விட்டு விலகுங்க. உங்களுக்கு தேவனோட மகிமையான பிரசன்னம் வரணுமா? ஆண்டவர் நம் பாவத்தை மன்னித்தது போல நாம் ஒருவர் ஒரு பாவத்தை மன்னிக்க வேண்டும். ஒருவேளை நம் சொந்தக்காரங்களோட நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு போங்க, ஒரு கால் பண்ணுங்க, ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்க, ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க, சொல்லுங்கள் ஐ லவ் யூ இன் ஜீசஸ் நேம். அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளி அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேறுபாடுகள், அங்கே வேறுபாடை தூக்கி வீசிட்டு அவங்கள் ஒன்றாக கூடி வந்தார்கள். நல்லா கவனிங்க. யூசி, நீங்கள் தேவ சமூகத்தில் ஒன்றாக வேறுபாடெல்லாம் தூக்கி வீசிட்டு நீங்கள் வரும்போது என்ன தெரியுங்களா நடக்கும்? நான் சொல்லுகிறேன், இன்னொரு 10-15 நிமிஷம் தான் இருக்கிறேன், சீக்கிரமாக நான் முடித்திறேன் எப்படியாவது. ஓகே, தேங்க்யூ. வேறுபாடை நீங்கள் தூக்கி வீசும்போது, சபைக்கு வரும்போது நாம் எல்லாரும் ஒருவர் ஒரு என் சகோதரர், என் சகோதரி என்று மகிழ்ச்சியோடு வந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். மனம் கசப்போடு அவங்களோட நான் பேச மாட்டேன். இந்து ஜனங்கள் தான் சொல்லுவாங்க, செத்தாலும் உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன், நீ செத்தாலும் என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. செத்தா எப்படி வருவாங்க? அதான் என் கேள்வி. ஒருவர் ஒருவர் நேசிங்கள். தேவன் நம்மளை, எத்தனை குறைகள் நம் வாழ்க்கையில் இருக்கு, எத்தனை தவறு நாம் செய்திருக்கிறோம், நம் ஆண்டவர் நம்மளை மன்னிக்காவிட்டால் என்ன ஆகும்? நம்ம அப்பா, ஆண்டவரே நான் இந்த தவறு செய்ய என்னை மன்னிச்சோ, உடனே அவர் பாவத்தை மன்னிக்கிறார். நாம் யார் மற்றவர்கள் பாவத்தை மன்னிக்காமல் இருக்க? நாம் மன்னிக்க வேண்டும். ஒருவர் ஒருவர் நாம் அன்பு செலுத்த வேண்டும். லவ் ஒன் அனதர் ஆஸ் ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிப்பது போல நீர் ஒருவர் ஒருவர் நேசிங்கள். ஐயா, சபையில் இப்படியாக தேவனோட பிள்ளைகள் ஒன்றாக கூடி வரும்போது அந்த சபை பலமுள்ள சபையாக இருக்கும். பிசாசு நெருங்க முடியாதுங்க, பிரிவனை கொண்டு வர முடியாது. அவன் ஒரு வழியில் வருவான், சபையை கெடுக்க வேண்டும் என்று, பிரச்சனை கொடுக்க வேண்டும், குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்க ஒரு வழியில் வருவான். என் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் 7 வழியில் தலை தெரிக்க ஓடுவான், கர்த்தர் நம்மளுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை தருவார். ஒற்றுமையாக இருக்கணும். நாம் பிரிந்து ஒருவர் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இங்கே ஆராதிக்கிறோம், எப்படிங்க தேவனோட பிரசனம் வரும்? ஆண்டவர் சொல்றார், நம்ம ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் ஐயா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய உம்மை நேசிக்கிறேன்னு சொல்ற. ஆண்டவர் சார், நீ பொய்க்கிற, நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்ற, என்னை பார்த்துருக்கியான்னு கேட்குறாரு. வேதத்தில் பாருங்க, அவர் சொல்றாரு, நீ என்னை பார்த்துருக்கியா? பார்க்கலையே. நீ என்னை பார்க்காம நேசிக்கிறேன்னு சொல்ல, பக்கத்தில் இருக்க பார்க்க முடியவர்களே உன்னால் நேசிக்கப்படல, நீ பார்க்காதவரை எப்படி நேசிப்பேன்? சிந்தித்து பாருங்க. பார்க்காத தேவனை நேசிக்கிறோன்றோம், பார்க்க முடிந்த சகோதரை நாம் நேசிக்க முடியாட்டினா ஆண்டு சொல்ல, நம்ம பொய்யன், நம்மளே நம்ம ஏமாத்தி கொள்ளுகிறோம். சபையில் ஒற்றுமையாக நம்மளை கர்த்தர் ஒரு ஆவியில் தான் அபிஷேகம் பண்ணிக்கார், பலவிதமான ஆவியா. நம்மளுக்கு ஒரே தெய்வந்தான் ஆண்டவர், நம் ஒரே ஞானஸ்தானம் தான் பெற்றுக்கொண்டோம், ஒரே ஆவியில் தான் நிரப்பப்பட்டிருக்கோம் பரிசுத்த ஆவியினால். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆவியானவர் நம்மளை இணைக்கிறவர். ஆவியான நம்மளை பிரிக்கவே மாட்டார். ஒரு குடும்பமாக பாருங்க, அங்க கூடி வந்து அவங்களை கூட்டிட்டு வந்தோடனே இந்த மன்னாசே ஆசேர் ஜெபுலோன் இவங்கள் வந்து கூடி தேவனை ஆராதிக்கிறாங்க. முதலாவது என்ன நடந்தது தெரியுங்களா? நம்மளை சரிப்படுத்தும் போது தேவனோட மகிமையான பிரசனம் இறங்கும். இன்னைக்கு எத்தனையோ ஆராதனை, எத்தனையோ இடத்துல ஆராதிக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்றாங்க, ஆராதிக்கிறாங்க, கர்த்தரோட பிரசனம் இல்லாமல் ஆராதிக்கிறார்கள். சும்மா நாலு பாட்டு விருப்ப பாடல், இவங்கள் விரும்பிய பாடல் பாடுறோம். There's no presence. ஆராதனை என்றால் என்ன? எனக்கு விருப்பமான பாட்டல்ல, அவரை பிரியப்படுத்துறது, அதுதான் ஆராதனை. To exalt his name, அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, அதான் ஆராதனை. ஒரு நாள் ஒருவன் இப்படியாக சொன்னான். அவன் வாழ்க்கை அலங்கோலமாக போய் வேதனையோடு போகும்போது, அவன் நடந்து போய்கொண்டு வீதியில் நடந்து போகும்போது ஒரு ஆலயத்தில் பாடல் கேட்டான். பாடல் சத்தம், தேவனை ஆராதிக்கிறார்கள். மனம் உடைந்து கடவுளை தேடுவோன்னு சொல்லி அந்த ஆலயத்தின் கதவை வந்து உள்ளே எட்டி பார்த்தா ஜனங்கள்லாம் ஆராதிக்கிறாங்க. இவன் அலங்கோலமாக இருக்கிறான். அந்த ஆலயத்துக்குள்ளார போனான், அந்த தேவனை கண்டு கொள்ள. அப்போது ஆலயத்தில் இருக்கிறவர்கள் அவனை விரட்டி அடிச்சிட்டாங்க. ஐயோ, நீ ரொம்ப அழுக்காக இருக்க, அசிங்கமாக இருக்க, இங்கே இருக்க, அதை வெளியே போட சொல்லி அவனை விரட்டிட்டாங்க. அவன் வேதனையோடு வெளியே போய் உட்காந்து வெளியே நடந்து போயிட்டு சொன்னான், ஆண்டவரே, உம்மை தேட முத ஆலயத்துக்கு வருகிறேன், ஆனால் அங்கே நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, என்னை விரட்டி அடிச்சிட்டிங்களா? ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ கவலைப்படாத, இன்றைக்கி தானே உன்னை விரட்டி அடித்தாங்க. 7 வருஷம் முன்னே என்னை விரட்டிட்டாங்க சபையை விட்டு. நான் அந்த ஆரா சபையிலே இல்லைப்பா. இயேசு இல்லாத சபை இயேசு ஆராதிக்கிறாங்க. எப்படி இருந்தில்ல? சடங்காச்சாரமும் பலவிதமான போராமையும் சண்டை பிரிவினைகள் இருந்துக்கிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறவங்க சும்மா ஒரு பேருக்காக சபைக்கு போகிறதில்ல. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை மனம் திரும்ப வேண்டும். வேறுபாடெல்லாம் தூக்கி வீசி ஒன்றாக கூடினார்கள். கூடினோன்னு வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனோட மகிமையான பிரசனம் வந்தது. அதை ஒண்டி வாசிங்க. ஒரு வசனம், 30:23. 30:23. 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்த சத்தத்தோடு ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். அலேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நல்லா கவனிங்க, அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது மேலே கீழே தமிழில் இருக்கும். பிகாஸ் நான் ஆங்கிலத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் மெசேஜ். இவங்கள் ஒன்றாக கூடி வரும்போது தேவனோட மகிமையான பிரசனம் இறங்குதுங்க. எத்தனை பேருக்கு ஆசை தேவனோட பிரசனம் இறங்க? ஐயா, தேவனோட பிரசனம் இறங்கினா தான் நம்ம வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்படும். சும்மா அழகான பாடல், சும்மா அழகாக மியூசிக்கை ரோல் பண்ண, உலகத்தில் ரோல் பண்ணுற மாதிரி அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சும்மா குதிச்சுக்கிட்டு தான் ஒரு புண்ணியம் இல்லை. ஆண்டவர் பிரசனம் இல்லாவிட்டால் அங்கே பிரசனம் இறங்கினா காரியங்கள் மாறும், வாழ்க்கைகள் மாறும், நன்மைகள் வரும். கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். காரணம், அவரை இறங்கிட்டார். அல்லேலூயா. ஒன்றாக கூடி வந்தோன்னு அடுத்தது தேவனோட மகிமையான பிரசனம் வந்தது. நல்லா கவனிங்கள், இந்த அதிகாரத்தை நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்க. இவங்களோட பிளான் என்ன என்றால், ஒரு வாரத்துக்கு அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவோம், ஃபார் 1 வீக். ஆனால் தேவனோட பிரசனம் இறங்கிச்சா, நான் சொல்கிறேன், துதி ஆராதனை உண்மையாக மகிமையான தேவனோட பிரசனம். இங்கே இன்றைக்கு நீங்கள் துதிச்சிங்க ஆராதிக்க, உங்களை குறை நான் சொல்கிறேன், தயவுசெய்து தவறாக நினச்சிக்காதீங்க. பாஸ்டர் இவரேன்னா வந்து எங்களை தாக்க, உங்களை தாக்க, நான் செய்தியை தான் சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஆராதிங்க, நல்லா பாடுனீங்க, இன்னும் கர்த்தர் உங்களை வல்லமையாக அபிஷேகம் பண்ணி இன்னும் பெரிய காரியங்கள் உங்கள் மூலியமாக செய்வார். அல்லேலூயா. அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இவங்கள் ஒரு வாரம் அவங்கள் வந்து கூடி தேவனை ஆராதிக்கிற இடத்துல பாருங்க, தேவனோட பிரசனை இறங்கிச்சுன்னா சபைக்கு விட்டு போக பிடிக்காது, வீட்டுக்கு போகவே பிடிக்காது. ஐயோ, இன்னும் இருக்கணும், ஆனால் தான் தாவீது சொல்லுகிறான், தாவீது எங்கே வாழ்ந்தான் பாருங்க, அரமனை வாழ்க்கை. அவன் ராஜா, அவன் ராஜாவாக இருந்து அரமனை வாழ்க்கை. அவன் இப்படின்னு சொன்னால் நாலு பேர் வேலைக்காரங்க நிற்பாங்க. அவனுக்கு எல்லாம் சகல காரியம் சந்திக்காங்க ஆளு இருக்கிறார்கள். அவ்வளோ ஒரு சொகுசான வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்க அவன் அரமண வாழ்க்கையில் வாழ்கிறான். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து அனுபவங்க தேவ பிரசன்னத்தில். அண்ணா தான் சொல்கிறான், ஆயிரம் நாள் என் அரமணையில் நான் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நாள், ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் நாளுக்கும் ஒரு நாளுக்கும் வித்தியாசம். ஆயிரம் நாள் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் ஒரு நாள் வாழ்வது அது மேலானது. அந்த பிரசன்னத்தை தொட்டுட்டோமா, சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் கால் பண்ணி, சகோதரா தூக்கத்திலேருந்து எலும்புயா, இன்றைக்கி கட்டாயமாக நீ வரணும்யா, கெஞ்ச வேண்டியதில்லை. ஹலேலூயா, இன்றைக்கி கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஊரில் அங்கே பார்ப்போம், மலேசியாவில் நாங்கள் இருக்கிற சபைக்கிட்ட தான் ஒரு கோயில் இருக்குது, பெரிய கோயில், பத்துகேப்னு பெரிய கோயில். ஆயிரக்கணக்காக ஜனங்கள் எல்லாம் வருவாங்க அங்கே அந்த கோயிலில். இது திருவிழாக்கு காலெல்லாம் சிலிப்பு இல்லாமல் மொட்டை அடிச்சுக்கிட்டு வெயிலில் நடந்து மயில் கணக்கில் வந்து அவங்களோட கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்கிறார்கள். அதுக்கு கண்ணு இருந்தும் பார்க்க முடியல, காது இருந்தும் கேட்க முடியல, வாயிருந்தும் பேச முடியல. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசும் தெய்வமாக. ஏங்க அங்கே போய் பார்த்தா காணிக்கையை எப்படி கொடுக்குறாங்க, போய் கையை எடுத்து இப்படி கும்புறாங்க, கழுத்தில் எவ்வளோ சங்கிலி இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. இந்தியல்ல ரட்சிக்கப்பட்டவனை ஆண்டவர் அவங்கள பாவத்திலேருந்து மீட்டுக்கொண்டு நித்திய ஜீவனை தந்துட்டார். இப்போ தேவன் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற சபைக்கு வர எங்களுக்கு வேன் கொடுத்தா நாங்கள் சேர்ச்சுக்கு வரோம், எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருந்தால் தான், கோயில் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துச்சா, வெறுங்காலில் நடந்து வந்தாங்க, இப்போ டிரான்ஸ்போர்ட் வேணும், டிரான்ஸ்போர்ட் கொடுத்தா எங்களுக்கு நாங்கள் சேர்ச்சுக்கு வருவோம். காணிக்கை கொடுக்கறதோட சபையில் எப்படி கொடுக்குறோம், கர்த்தர் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்ன தேவன் மனிதனில் போய் சொல்ல, அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். இப்போது எப்படி கொடுக்குறோம், கொடுக்குற நேரம் வந்தால் நோண்டி நோண்டி பார்க்குறோம் எங்கே சின்ன காசு இருக்கான்னு, அதை மடித்து கசக்கி கிசக்கி போடும். ஆனால் தேவனை அறியாத நேரத்தை அந்த விற்கிறதுக்கு அது வாயிருந்தும் பேச முடியாத அள்ளி கொட்டுறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அங்கே கர்த்தருக்கு உற்சாகமாக கொடுக்கறதில்ல, நல்ல கவனிங்க, தேவனோட பிரசன்னத்துக்குள்ளார போயிட்டோமா. அடுத்தது நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், த ஜாய் ஆஃப் த லார்ட். அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நாலு வார்த்தை ஆண்டு சொல்வாங்க, தேவனோட சந்தோஷம். இன்றைக்கி சிலவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் சபைக்கு தான் வராங்க, ஆண்டவரை ஆராதிக்க தான் வராங்க, போகும்போது எப்படி வந்தாங்களோ தலை குமிஞ்சி வந்தாங்களோ, போகும்போது அதே தான். இங்கேருந்து வரும்போது பாரத்தை சுமந்து வராங்க, பாரத்தை இறக்கி வச்சுறாங்க, வீட்டுக்கு போகும்போது அதே பாரத்தை தூக்கிட்டு போகிறாங்க திருப்பி, இளைப்பாறுதல் இல்லாமல். கர்த்தரை ஆவியில் நிரம்பி நீங்கள் ஆராதிச்சு பாருங்கள், விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு ஒரு பகிர்ந்து கொள்வீங்க, கர்த்தர் உங்களை தொட்டாருங்களா, எப்படி இருந்துச்சுங்க, தேவனோட பிரசன்னம் மகிமையாக இருந்துச்சு, கர்த்தர் என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் தந்தாருங்க, நான் ஜெபித்தேங்க, கர்த்தர் அப்படியாக பதில் கொடுத்தார். கர்த்தர் நம்மளுக்கு சந்தோஷத்தை தருகிற தேவன், அவர் பிரசன்னம் வரும்போது கட்டிலேருந்து நம்மளை விடுவிக்கிற தேவன், சந்தோஷத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா, ஆமென். அடுத்தது என்ன நடந்ததுன்னா நீங்கள் பாருங்க, ரெண்டு நாளும் 31 அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. தேவனோட பிரசன்னம் வந்தோடனே, வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தோடனே கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்க? மகிழ்ச்சியாக, உற்சாகமாக கொடுத்தார்கள். வேதம் சொல்லுது, எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தசமபாவத்தை எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும், உங்கள் காணிக்கை உங்கள் தசமபாவத்தை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது ஜனங்கள், ஐயோ நான் இது கொடுக்கறதோட நான் பில்லை கட்டிடுவேன், ஒரு ஃபோனை வாங்கிடுவேன், இது செய்வேன் அது செய்வேன் இல்லை. இப்போ ஜனங்கள் உற்சாகத்தோடு கொடுத்தார்களாம், அள்ளி கொடுத்தார்களாம். அதை கணக்கு பண்ண 4 மாதம் ஆகுது, அப்படி கும்மிச்சிட்டாங்களாம். ஆசீர்வாதம், தேவனோட ஆலயம் ஆசீர்வதிக்க. இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. தேவனோட ஆலயம் ஆசீர்வதிக்கும் பொழுது தேவ ஊழியக்கார் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இதுதான் பிரின்சிபல், ஆண்டவர் மூவ் பண்ணுறது. தேவனோட ஊழியக்கார் ஆசீர்வதிக்கும் போது தேவ ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா! அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அங்கே குறையில்லாமல் குடும்பங்கள் வறுமை எல்லாம் ஆண்டவர் எடுத்து விட்டார். அவங்க தேவனுக்கு உற்சாகமாக கொடுக்க ஆரம்பித்தார். தேவன் அவங்கள அளவில்லாத ஆசீர்வாதத்தினால் தேவன் ஆசீர்வதித்த தேவனாக இருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்போது சத்துருவாக பிசாசானவன் எப்பொழுதும் கச்சிக்கிற சிங்கம் போல் அலைந்து கொண்டிருக்க, எந்த இடத்துல நம்மளை அட்டாக் பண்ணோன்னு. இவங்கள் இப்பொழுது தேவனுக்குள்ளார உற்சாகமாக இருக்கும்போது என்ன நடக்குது என்றால், இந்த அசீரியா ராஜா என்ன செய்கிறான், இந்த எசேக்கியா ராஜா அந்த யூதாவை திருப்பி அவன் தாக்க வேண்டும் என்று வருகிறான். வீட்டில் போய் அந்த அதிகாரம் எல்லாம் வாசிச்சு பாருங்கள். எதிரி சும்மா விட மாட்டான். நீ எத்தனை காணிக்கை கொடுத்தாலும், தசமபாவம் கொடுத்தா, சபைக்கு வந்தாலும், நம்மளுக்கு இந்த உலகத்தை உபத்திரம் உண்டு, திடன்கோள். ஆனால் இயேசு நம்மளோட இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் இயேசு நம்மளை விட்டு போக மாட்டார். பாருங்க, ஷேட்ரக் மேஷக் அபிநேகோ தேவனுக்காக உண்மையாக இருந்தார்கள், அக்னி ஜுவாலையில் போடப்பட்டார்கள். நீங்கள் சூழ்நிலைக்குள்ளார போவீர்கள், ஆனால் நீங்கள் வந்து போக மாட்டீங்க. 4வது மனிதனாகிய தேவகுமாரன் அங்கே இருந்து உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா! இப்போ எதிரி வருகிறான். இவங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? முழங்காலிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள், பின்மாற்றத்திலிருந்து வந்து விட்டார்கள், தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ தேவ சத்தத்தை கேட்டு தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். தேவ சமூகத்தை ஜெபிக்கிறார். அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இடத்துல என்ன தெரியுமா நடந்தது? அந்த அசீரியா ராஜா வந்து தாக்க வந்தவன், அவன் திரும்பி வீட்டுக்கு போகிறான். தன் சொந்த மகனே அவனை கொன்று போட்டான். நம் ஆண்டவருக்கு சரியாக ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவருக்காக வாழும்போது, எதிரியின் எல்லைக்குள்ளார கர்த்தர் குழப்பத்தை கொண்டு வருவார். நாம் குழம்பி போக மாட்டோம். தேவன் நமக்கு யுத்தம் செய்து வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு, நம்மளை வெற்றிக்காகத்தான் நம்மளை அழைத்து இருக்கிறார். தோல்விக்கல்ல, உன் எதிரிகளை கர்த்தர் முறியடிப்பார், நிர்மலமாக்குவார். அந்த அசீரியா ராஜா தாக்க வந்தான், இவங்கள் ஜபத்தில் இருந்தார்கள். அவன் தோத்து போய் வீட்டுக்கு போகிறான். போகும் வழி தன் சொந்த மகனை அவனை கொன்றுவிட்டான். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் சத்துருவின் கரத்திலேருந்து விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தர் நம் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் விடுவிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க தேவனுக்கு, உண்மையாக ஒப்பு கொடுங்க. இங்கே அருமையான மியூசிக் கருவிகள் எல்லாம் இருக்கிறது, அருமையாக நல்ல சகோதரிய நல்ல குரல் வைத்திருக்கிறீங்க, பாடுறவங்க நல்லா இருக்கிறீங்க. உங்கள் மூலியமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து மகிமையான பிரசன்னத்தை இங்கே கொண்டு வந்து, அவர் பிரசன்னம் வந்துடுச்சுன்னா இந்த இடம் ஒரு ஒளி விளக்காக இருக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். ஜனங்கள் இந்த சபையை தேடி வருவார்கள். இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு விசேஷமான காரியம் இருக்குன்னு வருவாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கார். கர்த்தர் அவங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். யார் மூலியமாக? உங்கள் மூலியமாக. ஒப்பு கொடுத்த இந்த நாளில் இவங்கள் மனம் திரும்பி வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோன்னு அழைக்கப்பட்டவர்கள் பின்மாற்றத்துக்குள்ளார போன எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் தேவன் செய்திருக்கிறார். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் அந்த இஜிப் என்னத்தை குறிக்கிறது? உலகத்தை குறிக்கிறது. உலகத்திலிருந்து ஆண்டவர் அவங்களை பிரித்தெடுத்தார். பாரோன் என்ன குறிக்கிறது? பாரோன் பிசாசை குறிக்கிறது. பிசாசின் கரத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். செங்கடலை தாண்டத்துக்கு கடலை பிளந்தார். 40 வருஷமாக வனாந்திரத்தில் இருக்கும்போது மண்ணானால் போஷித்தார். அவர் போஷிக்கும் தேவன், நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன். இத்தனை நன்மை செய்து பின்மாற்றத்துக்குள்ளார போன ஜனங்கள் வாழ்க்கை மோசமாக எதிரின் கரத்தில் சிக்கி கொண்டார்கள். ஆனால் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் மீண்டும் வரும்போது கர்த்தர் அவங்களை வாழ வைத்தார். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நன்மையினால் அவரை நிரப்பினார். இந்த காலை வேலை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன குறைகள் காணப்படுகிறது? உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வாழ்க்கையை பற்றி. நம்மளோட வேலை வந்து மற்றவர்களை ஆராய்ந்து பார்க்கல. ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறாரு. சபையில் வந்துட்டு கையை தூக்கிட்டு ஆண்டவரே அந்த சகோதரியை பாருங்கள், நீங்கள் தொடணும், அவங்கள தான் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லல. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை ஒப்பு கொடுங்க. இயேசு அந்த சீஷர்களை பார்த்து கேட்டார், ஒருவன் என்னை காட்டி கொடுப்பீர்கள் என்று சொல்லும்போது பேதுரு சொல்லலை, ஆண்டவரே பத்லமியோவா? இன்னொரு சீஷன் அந்த சீஷன் பேரை சொல்லி, ஆண்டவரே நானா? இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம் வாழ்க்கை எப்படியாக இருக்கு, எந்த இடத்துல நம்ம சரிப்படுத்த வேண்டும். ஆண்டவரை திருப்பி உமது எழுப்புதல் என் வாழ்க்கையில் வந்து எழுப்பி இந்த சபைக்கு நான் இருக்கிற இந்த இடத்தை அசைக்க ஆண்டவரை என்னை பயன்படுத்தும். ஆண்டவரை, நான் சாதாரண பிள்ளையாக இருக்கிறேன், ஆனால் உமது ஆவி எனக்குள்ளாரை வாசம் பண்ணுகிறது. நான் தேவனோட ஆலயம். உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தேவனோட ஆலயம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாரை வாசம் பண்ணுகிறார். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே மரண ஆவி ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்கிறது. நல்லா கவனிங்க, மரண ஆவி ஜனங்கள் மத்தியில் கிரியை போராடி கொண்டு இருக்கிறாங்க வாழ்க்கையோடு. நல்லா கவனிங்க, அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் விசேஷமான ஜனங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள ஆண்டவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆசாரியர் கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள். காரணம் ஏனென்றால் நீங்கள் அவரோட பிரசன்னத்தை சுமக்கிற ஜனங்கள். நீங்கள் தேவனோட ஆலயம். கர்த்தர் உனக்குள்ளாரே வாசம் பண்ணுகிறார். ஹாஸ்பிட்டலில் போனால் மரண ஆவி கிரியை செய்யலாமங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த இடத்துல போய் நின்றால் அந்த இடமும் பரிசுத்த ஸ்தலமாக மாறும். காரணம் ஏன்? நீங்கள் தேவனோட பிரசன்னத்தை சுமக்கிறீங்க. யூ கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவர் பிரசன்னத்தை சுமக்கிறதுனால நான் எங்கே நிற்கிறேனோ அந்த இடம் பரிசுத்த ஸ்தலமாக ஆகும். கர்த்தர் எனக்கு அதிகாரத்தையும் வல்லமையை தந்திருக்கிறார். எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு நாமம் இயேசு என்ற நாமத்தை எனக்கு தந்திருக்கிறார். அந்த சத்துருவின் கிரியைகளை நிர்மலமாக்க அதிகாரமும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்லவில்லை கர்த்தர் அதிகாரம் வல்லமையும் போப்புக்கு பிஷப்புக்கு டைட்டில் உள்ளவங்களுக்கு தந்திருக்கார். ஒவ்வொருவரும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொந்தம். ஹலேலூயா. இன்றைக்கு நம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம் மூலியமாக இந்த இடத்துல ஒரு அசைவை கொண்டு வருவார். இந்த சுற்றிலும் இருக்கிற தேவனை அறியாத ஜனங்களை அறிந்து கொள்ள, தேவனோட வல்லமையை அறிந்து கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கார். நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் காரியங்களை. நாம் எழுந்த வண்ணமாக தேவனை நோக்கி பார்ப்போம்.